ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾ ಕೀಕಯಧರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂತದಾಕೃತಿ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃತ್ತಿ ಪರ್ಯಂತಾಯತಿ ರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮಃ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನ ಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. அருள் தருமாரண தேசிகனே எங்கள் தூப்புல் தேவே வரு கவிதார்க்கிக சிங்கமே வாதியர் வாழ்வருத்தாய் இருகையும் கூப்பி உரைக்கும் விண்ணப்பம் ஒன்று கேளாய் உருவமென கருளாய் என்னமுள்ளமும் தொண்டராயே. சுவாமி தேசிகனிடத்துல குமாரவரதாச்சார சுவாமி பிரார்த்திக்கிறார். சுவாமி தேசிகன் கருணைய வடிவாக இருந்துருக்கிறான். அப்பேற்பட்ட எம்பெருமான் சுவாமியின் இடத்துல பிரார்த்தனை பண்றார். எங்களுக்கெல்லாம் தேவதையாக தெய்வமாக இருந்துருக்கிறவர் அவர். அவரிடத்துல தனக்கு சத்தை ஏற்படணும் என்பதாக பார்க்கிறார். உருவம் என கருளாய் என்பதை சொல்லுகின்றார். நமக்கு சத்தை எப்போ ஏற்படும் அப்படின்னா, ஸ்வரூபத்துல உபாயத்துல புருஷார்த்தத்துல இது மூன்றுலையும் யாராலையும் அசைக்க முடியாத ஒரு தைரியம் நிலைப்பாடு இருந்தாதான் நமக்கு சத்தைன்றது வரும். அந்த சத் வேணும் அப்படின்னா சுவாமியினுடைய ஸ்ரீசக்திகளை காலக்ஷேபம் பண்ணணும். அப்பதான் அந்த சத்தன்றது நமக்கு நிலைக்கும். ஒவ்வொரு கிரந்தமும் நமக்கு நம்மளுடைய சத்தையை நிலைப்பதற்காக செய்யப்பட்ட கிரந்தமாகும் சுவாமியினாலே. அப்பேற்பட்டது அந்த வரிசையிலே சங்கல்ப சூரியோதயமும் ஒன்று. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எம்பெருமானுடைய அனுகிரகம் எப்ப நமக்கு கிடைக்கும் என்று சுமதி கேட்கிறா. அந்த சுமதி கேட்கறதுக்கு பதில் சொல்றதாக நாம பார்த்துட்டு இருக்கோம். ஆச்சாரியாளுடைய கட்டாட்சம் இருந்ததுன்னாக்க அதுக்கு மேல என்ன வேணும் அது தானா கிடைச்சு போயிடும் என்பதாக சொல்ற. அனகதேசிக திருஷ்டி சுதாப்ளவே விதிவசாதுபசே துஷி தேஹினஹா விமல போதமுகாஹ விவிதா குணஹ பரிணமந்த்யபவர்க தசாங்குராஹ என்பதாக நம்ம ஆச்சாரியாளிடத்துல எந்த விதமான தோஷத்தையும் நாம பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட மகாபுருஷாள் நம்ம ஆச்சாரியாள்லாம். அப்பேற்பட்ட ஆச்சாரியாளுடைய கட்டாட்சமே ஒரு அமிர்தம். அந்த அமிர்தத்தினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருந்திருக்கிற ஜீவன்கள். இந்த ஆச்சாரியருடைய கட்டாட்சம்ன்றது எப்ப கிடைக்கும் என்று கேட்டால், அதுக்கும் ஒரு ஜென்மாந்திர சுக்ருதம் வேணும், எதிர்ச்சா சுக்ருதம் வேணும், பிறந்த சமயத்திலேயே எம்பெருமானுடைய கட்டாட்சம் வேணும் என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்பேற்பட்ட ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தினால நமக்கு மோட்சம் என்கிற ஒரு தசை வருவதற்கு அங்குரங்கள் முளை. சின்னதா ஒரு செடியை நட்டமான விரை விதச்சமாக்க அந்த விதையிலேருந்து முளை கிளம்பி செடியாரத்துக்கு முளை கிளம்புறது, அது அந்த விரையதான் அப்படி பரிணாமத்தை அடையிறது. அந்த மாதிரி ஆச்சாரிய கட்டாட்சத்தினால வரக்கூடிய இந்த குணங்கள்லாம் அது ஒரு பரிணாமத்தை அடையிறது மோட்ச திசைக்கு ஒரு விரையாக என்பதாக சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிகையில் சாதிக்கின்றார். தத்தாஹ் பிரஜாஹ ஜனகமது தவதேசிகேந்திரைஹி பத்யாபிநந்த்ய பவத பரிணீயமானாஹ. மஹித போக விசேஷ சித்தை மங்கல்ய சூத்திரமிவ விப்ரதி கிங்கரத்வம். மத்தியே சதம் மஹித போக விசேஷ சித்தை மங்கல்ய சூத்திரமிவ விப்ரதி கிங்கரத்வம் என்பதாக சாதிக்கின்றார். நம்ம ஆச்சாரியெல்லாம் நம்ம எம்பெருமானிடத்துல சமர்ப்பிக்கிற ஒரு பெண்ணா அப்பா எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பாளோ அந்த மாதிரியா அந்த எம்பெருமானும் உகந்து ஏத்துக்கிறாராம். இந்த பொண்ணு கிடைச்சது எனக்கு பாக்கியம்னு நினைச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிள மாதிரி இவரும் நம்மள உகந்து ஏத்துக்கிறாராம். அதுக்கப்புறமா இங்க சௌமங்கல்யத்தை தெரியப்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கிற மங்கள சூத்திரத்தை அணிந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த மங்கள சூத்திரத்தை அணிந்து கொண்டிருப்பது எதற்காக என்று கேட்டால், இவர்கள் எல்லோருக்கும் பர்த்தா இருக்கின்றார். அந்த பர்த்தாவுக்கு பணிவிடை செய்வதற்கு இவளுக்கு யோக்கியத்தை இருக்கின்றது என்பதை தெரியப்படுத்துவதற்காகத்தான். இந்த சரணாகதியாகிற ஒரு கல்யாணம் இருந்திருக்க, இது முடிஞ்ச பிறகு இங்கு இருக்கிற காலத்திலேயும் இவாள்லாம் சரணாகதி பண்ணவர்கள் சரணாகதி பண்ணவர்கள் என்கிற ஒரு முத்திரையோடு இருந்திருக்கா, அதுதான் மாங்கல்ய சூத்திரம். மாங்கல்ய மத்தியே சதம் மஹித போக விசேஷது சித்தை. அங்க சத்துக்கள்லாம் இருந்திருக்கா, அந்த சத்துக்கள் இடையில இவாளுக்கு விகிதமாக இருந்திருக்கிற விசேஷ போகங்கள், அந்த பகவத் கைங்கரியம் தான் நமக்கு போகம். அந்த பகவத் கைங்கரியம் தான் பரம புருஷார்த்தம். அந்த பகவத் கைங்கரியத்தை தான் பிரம்மானந்தம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறாள். அது அனுபவிப்பதற்கு இவளுக்கு யோக்கியத்தை இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்காக, அந்த வெளிப்படுத்துவதாக இருப்பது இவர்கள்லாம் சரணாகதி பண்ணிருக்கவா என்ற ஒரு சொல். இப்ப சுவாமி சாதிக்கின்றார். ஸ்வாதீனே தர பாத பீதி பருஷ பருஷ சர்வாசதுர்வாசன பாசாகர்ஷண யந்திரணாபிரமித க்ஷிப்தாத்மனஹ க்ஷேத்ரிணஹ நிஷ்ப்ரத்யூஹ விஜ்ரம்பமாண கருணா துக்தர்ணவே நிர்பரா பக்தி சேத்ஸ்யதி பகதேய வசத பிராப்யே பரப்ரஹ்மணி. இந்த ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தினால எம்பெருமானிடத்துல பக்தின்றது வரதாம். பக்தி சேத்ஸ்யதி பரப்ரஹ்மணி பிராப்யே. நமக்கு பிராபியமாக இருந்திருக்கிற எம்பெருமானிடத்திலே அடைய தகுந்தவராக இருந்திருக்கிற அடைய வேண்டியவராக இருந்திருக்கிற எம்பெருமானிடத்திலே நமக்கு பக்தி கிடைக்கின்றது. பாகதேய வசத அது எப்படி வரும், எல்லாருக்கும் பக்தி வந்துடுறது என்று கேட்டால், நம்மளுடைய அனுகிரக விசேஷத்தினால நம்மளுடைய பாக்ய விசேஷத்தினால பக்தின்றது வரதான். சுவாமி தேசிகன் சரணாகதி தேவநாயக பஞ்சாசத்துல சாதிக்கிறார். ஏ ஜன்ம கோட்டி பிருபார்ஜித சுத்த தர்மாஹ தேஷாம் பவச்சரண பக்தி ரதீவ போக்யா. எம்பெருமானிடத்துல பக்தி பண்ணா அது போக்யமாக இருக்கணும். அந்த பக்தி போக்யமாக யாருக்கு இருக்கும்னா, ஒரு ஜென்மா ரெண்டு ஜென்மம் இல்ல, ஏ ஜென்ம கோட்டி பிருபார்ஜித சுத்த தர்மாஹ. யாரெல்லாம் கோட்டி ஜென்மாக்கள்ல அவ சுத்த தர்மத்தை அனுஷ்டிச்சுட்டு இருந்தாளோ, எம்பெருமானிடத்துல பக்தியோட இருந்திருந்தாளோ, அவளாலதான் அவளுக்குதான் அந்த பக்தியோகத்துல எழிவதற்கு உண்டான ஒரு எண்ணமும் ஏற்படும். அந்த எம்பெருமானுடைய திருவடியில பக்தி பண்ணா அது பரம பௌக்கியமாகவும் இருக்கும் என்பதாக சாதிக்கின்றார். இப்ப யாருக்கு இந்த பக்தி வரும்னு ஆச்சாரிய கட்டாட்சம் இருந்ததோட மாத்திரம் இல்ல, இவாளுக்கெல்லாம் இந்த பிருத்திவியில இருந்துருக்க பொழுது ஐஸ்வர்யத்துல ஒரு ஆசை இருந்துருக்கு. சரி, இந்த பிருத்திவி வேண்டாம், நம்ம சொர்க்கலோகத்துக்கு போலான்னு இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ளேயே இருக்கிற ஒரு இடத்துக்கு அவ போற. அதுக்கெல்லாம் நிறைய வழி வேதமே சொல்லிருக்கு. எஜேத்த சொர்க்காமகா, சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா யாகம் செய் என்பதாக சொல்லுங்க. எங்க போனோன்றதுக்கெல்லாம் அதுக்கும் நிறைய சொல்லிருக்கு. இது இதுக்கு இந்தெந்த யாகம் பண்ணணும்லாம் சொல்லிருக்கு. இப்படி பிருத்திவி மண்டலத்துக்குள்ள இருந்திருக்கிற ஐஸ்வர்யாதிகள் தான் எழப்பம், அதுதான் நமக்கு தேவையில்லாதது. அதபேட்சிச்சு சொர்க்காதிகள்லாம் விசேஷம்தான் நாம நினைச்சோமானா கூட இது நினைக்க பண்றதே நம்மளுடைய வாசனை துர்வாசனை தான். ஆனா அங்க போன பிற்பாடு அங்க என்ன இருந்துட்டு இருக்குன்றத சொல்ற. சுவாதீனே தர பாத பீதி பருஷஸ்வர்வாச துர்வாசன பாசாகர்ஷண யந்திரணாபிரபித. சுவாதீனேதர பாத பீத, சுவாதீனத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருந்திருக்கிறது. அதாவது இவர்களுக்கு சுவாதீனம் இவர்களுடைய அதீனத்துல இங்க இருக்கிறதுன்றது முடியாது என்பதாக. நாம அமெரிக்கால இருக்கோம், அமெரிக்கால இருந்தா எத்தனை நாள் வேணும் நாம இருக்க முடியுமா என்று கேட்டா, யாருக்கெல்லாம் கிரீன் கார்டுன்னு சொல்றாளா, அது அந்த அட்டை பச்சை அட்டை இல்லாத போயிடுத்துனாக்கா இவளுடைய சத்தையே அந்த அமெரிக்கால இவ்வளவு நாள் தான் இருக்க முடியும், அதுக்கு மேல ஒரு நாள் கூட இருக்க முடியாதுன்றது தானே எண்ணம். அதுதானே வழக்கத்துல இருந்துருக்கு. அதே மாதிரிதான் சொர்க்கலோகத்துக்கு போன பிறகு நாம இனிமே அங்க இங்க மனுஷலோகத்துல இருந்துருக்க மாதிரி பூலோகத்துல இருந்துருக்க மாதிரி கஷ்டங்கள்லாம் இல்ல. ஆகையால நாம இனிமே எப்பவுமே சொர்க்கலோகத்திலேயே பர்மனண்டா ஒரு ரெசிடென்ஸ், பர்மனண்டா இருந்துட்டு அந்த சொர்க்கலோகத்துல கிரீன் கார்டு வாங்கிக்கலாமான்னாக்க அது கொடுக்கவே மாட்டாளாம் கிரீன் கார்டு. அங்க என்ன சொல்றங்கோ அப்படின்னா, யாருமே சொர்க்கலோகத்துல நிலையாக இருக்க முடியாது. எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணுமோ பண்ணிருக்கோமோ அவ்வளவு நாள் தான் அங்க இருக்க முடியுமே தவிர, அந்த புண்ணியம்ன்றது முடிஞ்சு போச்சுன்னாக்க கழிஞ்சு போயிடுச்சுனாக்க அப்படியே திரும்பி விழுந்து வேண்டிதான் துபில்னு விழுந்துட போறோம் நாம. இந்த பயம் போற நாள்லேருந்தே இருந்துட்டு இருக்கான். நம்மளுடைய அதீனத்துல புனராவர்த்தின்றது திரும்பி வராமல் இருக்கிறதுன்றது ஸ்ரீவைகுண்டத்துல மாத்திரம்தான். ஒரு இடத்துல இருந்து நாம திரும்பி வர்றதுன்றது ரெண்டு காரணங்கள்னால இருக்க முடியும். முதல் காரணம் நமக்கே இந்த இடத்துல இருந்தது போறோம் என்பதனால. இரண்டாவது காரணம், நாம இருக்கணும்னு சொன்னா கூட அங்க இருக்கிறவா நம்மள இருக்க ஒட்டாமல் பண்றதுன்றது. இப்படிப்பட்ட இரண்டு காரணங்கள்னாலதான் நம்ம ஒரு இடத்துல இருந்து திரும்பி வருதுன்றது இருக்க போறது. ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனோமானா அந்த பரபிரம்மத்தை அனுபவிச்சு கொண்டு இருந்தோமானாக்க அந்த பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை நாம எப்பொழுதுமே சேவித்துக் கொண்டு இருந்தோமானா அவனுடைய கைங்கரியத்துல ஈடுபட்டு கொண்டு இருந்தோமானால் நமக்கு எப்பொழுதுமே இந்த இடம் போறும் நாம திரும்பி வரணும் என்கிற எண்ணமே ஏற்படாது. ஏன்னா நாம அந்த இடத்துல இருந்துட்டு பரிபூர்ண பிரம்மானுபவத்தை பண்ணிக்கொண்டு இருந்துருக்கோம் நம்ம. சரி, இவாளுக்கு அந்த எண்ணம் இல்லாத இருக்கலாம், அங்க இருக்கிறவா திருப்பி அனுப்பிச்சுட்டானா என்ன பண்றதுன்னு. அங்க எழுந்துள்ள இருந்திருக்கிற எம்பெருமானோ, இவன் இங்க வரணும்ன்றதுக்கு நான் எவ்வளவு பிரயத்தனம் பண்ணிருக்கேன், இந்த பிருத்திவி மண்டலத்துக்குள்ள மீனாகவும் ஆமையாகவும் பன்றியாகவும் ராவனாகவும் கிருஷ்ணனாகவும் இப்படி எல்லாம் எத்தனை எத்தனையோ அவதாரம் பண்ணிருக்கேன். அந்த அவதாரம் பண்ணதோடு இல்லாமல் அது முடிந்த காலத்திலையும் அர்ச்சக பராதீனமாக அவர்கள் இழுத்த இழுப்பிலே வரக்கூடியவனாக அர்ச்சகமூர்த்தியாகவும் அங்கு எழுந்தருளியிருக்கின்றேன். இப்படி எம்பெருமான் அவதாரம் பண்ணதற்கும் அர்ச்சகமூர்த்தியாக எழுந்தருளியிருப்பதற்கும் உண்டான காரணம், இந்த லோகத்தில் இருந்திருக்கிற ஜீவன்கள் எல்லாம் சத்தை பெறுவதற்காகத்தான் என்பதாக. இப்படி ஆசைப்பட்டு இவர்களை மோட்சத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற எம்பெருமான் நம்மை ஒரு காலம் சீவை குண்டத்தில் இருந்து திரும்பி போ என்று சொல்ல மாட்டார், இது சித்தம். ஆகையெல்லாம் அந்த இடத்திலிருந்து திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சொர்க்கலோகத்துல வரச்சே அப்படி கிடையாது. நம்மளுடைய புண்ணியம் முடிஞ்சு போச்சுன்னா திரும்பி வர வேண்டியதுதான். இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற ஒரு திரும்பிடணும் திரும்பிடணும்ன்ற ஒரு பயம் இருந்திருக்க, இந்த பயத்தினால இது என்ன பண்றதுன்னா நம்மளை பிடிச்சு கட்டி வைக்கிறது. அந்த கோரமாகிற ஒரு சொர்க்க வாசம் இருந்திருக்க தனக்கு தான் சுவாதீனம் இல்லை அப்படின்றதுனால வரக்கூடியது. இது எதனால வருது என்று கேட்டால், அந்த சொர்க்கவாசமே ஒரு கோரமா ஆயிடுறது, அனுபவிக்கிறதுக்காக ஏற்பட்ட இடமாக இல்லாமல் வேதப்படுறதுக்காக உண்டான இடமாக ஆயிடுச்சு. சரி, இது விஷயமாக எண்ணப்பட்ட துர்வாசனை என்ற ஒரு கயிறு இருந்துருக்கு. அந்த கயிறுனால இழுக்க இருக்க கட்டி இருக்கு, கட்டி அது இழுத்துட்டு இருக்குது. ஆனா அது இன்னும் அந்த முடிச்சு நம்ம பேர்ல விடாதபடி நாமெல்லாம் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கின்றோம். சரி, என்ன பண்றது அடுத்தது? இப்படி தவிச்சின்றிருக்கிற ஜீவனுக்கு ஒரு பாக்கியவசமாக எம்பெருமானுடைய ஒரு தயை, எம்பெருமானுடைய தயை இருந்திருக்க அந்த தயைக்கே ஒரு க்ஷீர சமுத்திரம் பால் கடலாக இருந்திருக்கு. அந்த பார்க்கடலாக இருந்து கொண்டு இந்த பரபிரம்மமாக இருந்திருக்கிற எம்பெருமானிடத்திலே பக்தியை ஏற்படுத்துகின்றது என்று சாதிக்கின்றார். நிஷ்பிரத்யூக விஜம்பமான கருணா துக்தர்ணவே, எம்பெருமானுடைய கருணைன்றது இருந்திருக்க தடங்கள் இல்லாதது. நமக்கூட கருணை இருக்கும், ஆனா நம்ம கருணை இருந்து என்னத்துக்கு பிரயோஜனம்? நாம ஒரு 10 ரூபாய் யாருக்கான கொடுக்கணும்னா கூட ஆத்துல கேட்டுதான் கொடுக்கற மாதிரி இருந்துருக்குனாக்க நம்ம கருணை இருந்து ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனா எம்பெருமானுடைய கருணை தடங்கள் இல்லாத ஒரு கருணை. அந்த தடங்கள் இல்லாத கருணையில் கருணையாகிற ஒரு க்ஷீர சமுத்திரம். அந்த க்ஷீர சமுத்திரத்துல நிர்பரா பக்தி சேத்ஸ்யதி, ஒரு கால விசேஷத்துல நமக்கு எம்பெருமானிடத்துல பக்தின்றது கிடைக்கிறது என்பதாக சொல்ற. இது சொல்றது எதுக்காக என்று கேட்டான் சுமதி. கேக்கிறா, எதி மயாபித உபாதிஹி ஸ்ரோதவ்யா ததா மாம் ஆரியபுத்திர ஆஜ்ஞாபயத்து என்று சொல்ற. அதாவது ஒரு இவள் கேட்டது என்னென்ன அடைய முடியாததாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமானை இந்த சம்சாரத்திலேயே உழண்டு கொண்டு இருந்திருக்கிற நாம அடையணும்னாக்க அது எம்பெருமானுடைய கிருப கட்டாட்சம் வேணும், கிருப்பா கட்டாட்சம் வேணும்னு சொன்னா அந்த கிருப்பா கட்டாட்சம் கிடைப்பதற்கு என்ன வழின்றத பத்தி கேட்டா அதுக்குதான் ஆச்சாரிய அனுகிரகம் எல்லாம் வேணும்ன்றத பத்தி சொல்லி சொன்னார். அதுல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தேவையானதாக இருந்திருக்கு. நாம ஒரு யாகம் பண்ணணும், அந்த யாகம் பண்ணாக்க நமக்கு ஒரு விசேஷம் நடக்கும் என்று சொல்ற. இந்த துவயாஜுஷ்டஹ பத்ன்யா விதிவதிஹ யஷ்டா ஸ்வயமஹம் விதத்தே சாத்விஜ்யம் சமதம முகோஜம் குணகண அகஸ்மாதுத்தேஷ்ய பவதி பகவான் ஆத்மஹவிஷ பசுஹு பத்த முக்திம் பஜதி விகலதே கர்ம நிகழ. என்ன மாதிரி யாகம் பண்ணணும், என்ன சமாச்சாரம் என்பதாக ஒரு கேள்வி. இந்த பக்தியோக நிஷ்டாளாக இருந்திருக்கிற எல்லாருக்குமே சாதாரணமாக இருக்கக்கூடியது ஒன்னு என்னன்னா, ஆத்மஸ்வரூப சமர்ப்பணம் என்பதாக. இங்கேயும் ஒரு சூக்ஷ்மமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். நாம நினைச்சிருக்கோம் பரசமர்ப்பணம் பரசமர்ப்பணம்ன்றதே இந்த பக்தியோகால் இல்ல பிரபன்னாள் விஷயத்துல மாத்திரம்ன்றது, அப்படி கிடையாது. இந்த பிரபதனமே இருந்துருக்க அத்வாரக பிரபத்தி சத்வாரக பிரபத்தின்னு ரெண்டு விதமாக சொல்லப்படுகிறது. ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல சுவாமி சாதிக்கின்றார். சத்வாரக பிரபத்தி என்பது எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணி நாம் பண்ணுகின்ற பக்தியோக தலைக்கு பக்தியோகத்தை தலை கட்டி வைக்க வேணும் என்பதற்காக சரணாகதி பண்றது. இதனால இவ பண்ற பக்தியோகம் இடையூறின்றி நிறைவேறும். இது சத்வாரக பிரபத்தி என்று சொல்லப்படுகிறது. அத்வாரக பிரபத்தி என்பது பக்தியோகம் செய்வதற்கு, கர்மயோக ஞானயோக பக்தியோகங்கள் செய்வதற்கு இயலாத நிலையில் நான் இருக்கின்றேன், அந்த ஸ்தானத்திலையும் நீயே இருந்து கொண்டு எனக்கு மோட்சம் பரியந்தமாக இருந்திருக்கிற ஐஸ்வர்யங்களை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பது. இப்படி பக்தியோகமும் சரணாகதி இல்லைன்னாக்கா நிறைவேறாது. அதனாலதான் சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார், பிரபன்னாதன்யேஷாம் நதிசதி முகுந்தா நிஜபதம். சரணாகதி பண்ணாத வாளுக்கு எம்பெருமான் தன் திருவடியை காண்பிக்க மாட்டார் என்பதாக. இப்போ பக்தியோகம் பண்றவாளும் சரணாகதி பண்ணணும்னு சொல்லிருக்கு. அதுல அவ பண்றவா ஆத்மஸ்வரூபத்தை எம்பெருமானிடத்துல சமர்ப்பணம் பண்றான். அந்த ஆத்மஸ்வரூபத்தை எம்பெருமானிடத்துல சமர்ப்பணம் பண்றதுன்றது இருந்துருக்க இத ஒரு யாகமாக சொல்லுகின்ற. ஒரு யாகம் பண்ணணும்னாக்கா அதுக்கு எஜமானன் வேணும், எஜமான பத்னி வேணும், எஜமான பத்னி தவிர ரித்விக்குகள்லாம் வேணும், அதுக்கு உண்டான ஹவிசு வேணும். இதெல்லாம் இருந்தாதான் யாகம்ன்றது பண்ண முடியும். இப்ப விவேகம் சொல்ற யாகத்துல யார் எஜமானனாக இருந்துருக்கா, யார் எஜமானனுடைய பஷ்டினி, யாரெல்லாம் ரித்விக்குகளாக இருந்துருக்கா, இங்க சமர்ப்பிக்கப்படுகிற வஸ்து என்ன, இந்த யாகத்தினால வரக்கூடிய பலன் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இத்ததான் சுவாமி இந்த ஸ்லோகத்தினால யாகமாக ஒரு விஷயத்த சொல்லுகின்றார். பத்னியா விதிவதிகா ஸ்வயமகம். இங்க எட்டா யாகம் பண்றவன் யாருன்னா நானே தான், தான் தானா. தான்றது இந்த விவேகம், விவேகம். அந்த விவேக ராஜா சொல்லச்சு இது ஆத்மஸ்வரூப சமர்ப்பண பரமான ஒரு யாகம். இது இந்த யாகத்துல விவேகம் வேண்டும். எப்பேற்பட்ட யாகம், யாரால இந்த யாகத்தை பண்ண முடியும்னாக்க ஆத்ம பரமாத்ம விவேகம். எம்பெருமான் யாரு, நாம் யாரு என்பது முன்ன தெரிஞ்சுக்கணும். எம்பெருமான் நமக்கு சுவாமியாக இருந்திருக்கார், நாம் எல்லாரும் அவனுக்கு தாசனாக இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட விவேகம் இருந்தாதான் மோட்சம்ன்றது சித்திக்கும். ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாலும் கூட அங்கேயும் நம்மளுடைய தாசத்துவம் என்பது, அடிமை தன்மை என்பது விடாது என்பதை அறிந்து கொண்டிருக்க வேண்டும். அங்கேயும் எம்பெருமான் தான் சுவாமி, நாம தாசர்கள் தான் என்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த விவேகம் இருந்தாதான் இந்த யாகம் பண்ண முடியும். ஆத்ம சமர்ப்பணமாகிற ஒரு யாகம் பண்ண முடியும். ஆகையால இந்த விவேகம் தான் எட்டாவாக இருந்துருக்கான், யாகம் பண்ணுபவனாக இருந்துருக்கிறது. சரி, அப்ப யாக பத்னி சுமதி, விவேகனுடைய மனைவி சுமதியாக இருந்துருக்கா, இவளுக்கு இவளுடைய காரியம் என்ன பார்க்கணும். பலாந்தரே தோஷ திருஷ்டி ரூபா சுமதிஹி. இப்ப சற்று முன்பு பார்த்தோமே சொர்க்காதிகள், அந்த சொர்க்காதிகள் கூட அழிவடைய கூடியவை என்கிற எண்ணத்தோட தோஷத்தை பார்ப்பவளாக இருந்திருக்கிறவள் தான். நல்ல புத்தி தான் இருந்தாதான் இந்த மீதி பரபிரம்மானுபவம் தவிர மீதி எல்லாமே தோஷத்தை உடையவை என்கிற எண்ணம் வரும். ஆகையால் அந்த எண்ணம் இருந்தால்தான் யாகம் பண்ண முடியும். அந்த சுமதி தான் இந்த இடத்துல யாக பத்னியாக ஆகிறாளா. தொயா ஜுஷ்டா பத்னியா, தொயான்னா சுமதிய பார்த்து, உன்னோட சேர்ந்து இருக்கின்ற நீ மனைவியாக இருந்திருக்கிற நான் தான் இக எட்டா, ஸ்வயம் அகம் நானே தான் இங்க எட்டாவாக இருந்திருக்கேன் அப்படின்னார். மிதத்தே சாத்விஜ்யம் சமதமமுகோயம் குணகுணகணா, சமம் தமம் முதலிய குணங்கள் தான் இந்த யாகத்துல ரித்விக்காக இருந்திருக்காளாம். இந்த சமம் தமம் என்கிற குணங்கள் நம்மளுடைய புலன்களை, அதாவது பாக்கியேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய செவிவாய் கண்மூக்கு என்று சொல்லக்கூடிய இந்திரியங்களை அடக்குவது, மனசை அடக்கிறது, இப்படி புலன்கள் அனைத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிறதாக குணம் சமம் தமம் என்கிற குணங்கள். அந்த குணங்கள் தான் இந்த யாகத்துல அத்தரியும் முதலிய ரித்திக்குகளாக இருக்கின்றார்கள். விதத்தே சாத்விஜ்யம் சமதமமுகோயம் குணகண அகஸ்மா உத்தேசியோ பவதி பகவான் ஆத்மவிஷ. அகஸ்மாத் உத்தேசியா பவதி, இந்த யாகத்துல உத்தேசியம் இருந்திருக்கு, ஒரு காரணமும் இல்லாமல் இருக்கிறது தான் உத்தேசியமாக ஆனது. அதாவது எஜேத சொர்க்ககாமஹா ஜோதிஷ்டோமேன சொர்க்ககாமோ எஜேத என்றெல்லாம் வேத வாக்கியங்கள்லாம் சொல்லுகின்றன. அந்த வேத வாக்கியங்கள்ல சொல்லும் பொழுது யார் சொர்க்கம் வேணும் என்று ஆசைப்படுகின்றானோ அவன் ஜோதிஷ்டோம யாகத்தை பண்ண வேண்டியது என்கிற ஒரு விதி. இப்ப இங்கேயும் ஒரு இப்ப விதி இல்லாமல் யாகத்துல பிரவிற்த்தின்றது வராது. இப்போ இந்த யாகத்துல ஒரு பிரவிற்த்தி ஏற்படணும்னாக்க ஒரு விதி இருக்கணும். அந்த விதி வந்து நிஷ்காரணமாக ஒரு விதின்றது விதிக்காது, அதுக்கு பலன் இருக்கணும். இப்ப பலோத்தேசியமாக தான் விதிக்கிறதுன்னு சொல்லச்சே, இங்க என்ன பலன் இருந்திருக்குன்றத பார்க்கணும். இங்க சொல்ற பலன் ஒரு பலனையும் உத்தேசிக்காமல் பண்றதுதான் இது பலனா. அகஸ்மாத் உத்தேசியா பவதி பகவான் ஆத்மஹவிஷா. இந்த ஜீவாத்மாவே தான் ஹவிஸ், இந்த ஹவிஸ்தை தான் சமர்ப்பிக்க போறோம் இந்த யாகத்துல. பசு பத்தா முக்திம் பவதி விகலதே கர்ம நிகழா. இந்த ஜீவாத்மா கர்மாவினாலே அழுந்த, அந்த கர்மாவாகிற ஒரு சங்கிலியினாலே அழுந்து கட்டப்பட்டதாக இருந்துருக்கு. அந்த சங்கிலி எல்லாம் அறத்து எரிஞ்சு முக்தியை அடைகிறது ஜீவாத்மா. இது பசு உபஸ்தம்பத்துல கட்டிருக்கா மாதிரி கர்ம பந்தத்தினாலே கட்டப்பட்டிருக்கின்றனர் ஜீவாத்மாக்கள். அந்த உபஸ்தம்பத்துல கட்டிருக்கிற பசு எப்படி முக்தி அடைகிறதோ மோட்சத்தை அடைகிறதோ அந்த மாதிரி இந்த ஆத்ம ஹவிஸ சமர்ப்பிச்சுமானாக்க இந்த ஜீவாத்மாக்கள்லாம் மோட்சத்தை அடைகிறார்கள் என்று சொல்லுகின்றார். இது பக்தியோகத்துல இப்படி பக்தியோகம் பண்றவாளுக்கு இந்த கொஞ்ச நாள் யாகம் பண்ணிட்டு இருக்கிற காலம் வரைக்கும் தூபஸ்தம்பத்துல கட்டிருக்க மாதிரி இவாளுக்கு அந்த பிராரத்த கர்மா எவ்வளவு இருந்திருக்கோ அந்த பிராரத்த கர்மா இருக்கிற வரைக்கும் இந்த லோகத்திலேயே அவ அனுபவிச்சுட்டு இருப்பா. பிராரத்த கர்மாவசானத்துல பக்தியோகம் பண்றவாளுக்கு மோட்சம் வருது என்பதை சொல்லுகின்ற. இதமப்பி அத்த பவத்தியா பாவனீயம். இது மாத்திரமில்ல, இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் நானே, அதையும் நீ தெரிஞ்சுக்கணும் என்பதாக சொல்லுகின்ற. விவேகன் சுமதி என்னிட சொல்ற வார்த்தை இது. ஸ்வரக்ஷண பரார்ப்பண க்ஷணிக சத்ரிணஹ க்ஷேத்ரிணஹ பிரவர்த்திய கிருபயா ஸ்திதிம் பிரபுரபூத் பிரபுரபூத பூர்வோதயம் ஜகத் விபரிவர்த்தன பிரதித நித்ய சக்தி ஸ்வயம் க்ஷிபத் புனரங்குரம் துரிதபஸ்ய லக்ஷ்மி பதி. எம்பெருமான் பெரியபிராட்டியோரோடு சேர்ந்திருக்கின்ற எம்பெருமான் நம்மளுடைய சர்வ பாபங்களையும் போக்கடிப்பவனாக இருந்திருக்கான் என்பதாக சொல்லுகின்றார் சுவாமி. இது எப்பேற்பட்டது? இது ஒரு சத்திரம்னு ஒரு யாகம். இந்த சத்திரம்ன்ற யாகம் இப்ப இது பக்தின்ற யாகத்தை சொல்லிட்டு இன்னொரு யாகத்தை இப்ப சொல்ற. அந்த பக்தின்றது கால விசேஷத்துல நமக்கு சொர்க்கத்தை உண்டு பண்றது. இப்ப நாம யாகம் பண்றோம், ஜோதிஷ்டோமேன சொர்க்கமோ ஏதேத்தனாக்க யாகம் பண்ணவனாக்க உடனே சொர்க்கம் வருதுன்னா இல்ல. அது நம்மளுடைய தேகாவசானத்துலதான், அது எப்பயோ ஒரு சமயத்துல தான் அந்த நமக்கு சொர்க்கலோக பிராப்தின்றது நமக்கு ஏற்படுத்த போறது. அது எப்ப ஏற்படுத்தும்ன்றது நமக்கு தெரியாது. ஆனா நான் இன்னொரு ஒரு யாகம் சொல்றேன், இந்த யாகத்தினால உடனே மோட்சம் கிடைக்கும். இதுதான் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம். ஆனா இதுல ஒரு பெரிய ஒரு விசேஷம் இருந்துருக்கு, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா, முமுட்சுமாத்திர சாமான்யம் ஸ்வரூபாதி சமர்ப்பணம் அகிஞ்சனே பரண்யாசஸ்து அதிக அங்கிதையா ஸ்தித. இதுல ஒரு விசேஷம் இருந்துருக்கு. இது முமுட்சுமாத்திரமாக இருக்கக்கூடியதாக மோட்சத்துக்கெல்லாம் யார் போகணும்னு ஆசைப்படுறாளோ அவதான் ஸ்வரூபத்தை சமர்ப்பிப்பா. ஸ்வரக்ஷண பரார்ப்பண க்ஷணிக சத்ரிணஹ க்ஷேத்ரிணஹ. இது ஒரு பெரிய சத்ர யாகம். இந்த சத்ர யாகம்ன்றது இருந்துருக்க வேதத்துல சொல்லச்ச 1000 வருஷம் கூட செய்யக்கூடியதாக இருந்துருக்கிற சத்ர யாகமா இது. ஆனா அப்பேற்பட்ட சத்ர யாகத்தை ஒரே ஒரு க்ஷணத்துல பண்ணக்கூடிய சத்ர யாகமாக இது இருந்துருக்கான். இது அப்படிப்பட்ட சத்ர யாகம் என்ன தெரியுமோ இல்லையோ, வேற எதுவும் இல்ல, நம்மளுடைய பரத்தை எம்பெருமானிடத்துல சமர்ப்பிக்கிறது தான். நம்ம பரத்தை எம்பெருமானிடத்துல சமர்ப்பிக்கிறதாக இருந்திருக்கிற ஒரு பெரிய சத்ர யாகத்தை ஒரு க்ஷணத்துல சாத்தியமாக பண்ணக்கூடியது, ஒரே ஒரு க்ஷணத்துல பண்றது. ஸ்வர க்ஷண பரார்ப்பண க்ஷணிக சத்ரிணா க்ஷேத்ரிணா பிரவர்த்திய கிருபயா ஸ்திதிம் பிரபுரபூத பூர்வோதயம். இது வந்து வேறு யாருக்கும் இதுவரையில் இல்லாத அபூதபூர்வ பிரபு அபூதபூர்வோதயம். அவளுக்கு இப்படி யார் இந்த சத்ர யாகத்தை ஒரு க்ஷணத்துல பண்ணக்கூடிய பரதமர்ப்பணமாகிற ஒரு சத்ர யாகத்தை பண்றாளோ அவளுக்கு இது வரைக்கும் வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு நிலையை அவளுக்கு கிடைக்கிறதா. அது எப்படி பண்ற அப்படின்னா, இந்த காமிய கர்மாக்கள்ல நிஷித்தமாக இருந்திருக்கிற காமிய கர்மாக்களை செய்யாமல் நித்திய கர்மாக்களை மாத்திரம் செய்யும்படியான ஒரு நிலைய அவளுக்கு கொடுக்கிறேராம். பிரவர்த்திய கிருபயா ஸ்திதிம் பிரபுரபூத பூர்வோதயம் ஜெகத்விபரிவர்த்தன பிரதித நித்திய சக்தி சக்தி ஸ்வயம். இப்படி 1000 வருஷங்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு சத்ர யாகத்தை ஒரே ஒரு க்ஷணத்துல அந்த யாகம் பண்ண முடியுமா? அதுக்கு இப்பேற்பட்ட பலன் வேற கிடைக்குமா? அந்த பலன் வேற உடனே கிடைக்குமான்றெல்லாம் ஒரு சந்தேகம் வருதா சுமதிக்கு. இந்த பலன் எல்லாம் கொடுக்கறது யாருன்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருமா சுமதி என்று சொல்லுகின்றார். இந்த பலன்களை வழங்குபவர் வேற யாரும் இல்ல, சாட்சாத் எம்பெருமான் தான். அந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவர், லோகம் மொத்தத்தையுமே அவர் மனசு வச்சார்னாக்க அப்படி கவுத்து போட்டுருவேறோம். ஜெகத் விபரிவர்த்தன பிரதித நித்திய சக்தி தஹா ஸ்வயம். அப்படிப்பட்ட சக்தி எம்பெருமானுக்கு எப்பவுமே இருந்திருக்கான். ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமர் சொல்லுகின்றார், சீதா பிராட்டிய ராவணன் அபகரித்து செல்கிறான். அப்பொழுது ராமரும் லக்ஷ்மணரும் மாயமான அடித்து மாரீச்சனை வதம் பண்ணிவிட்டு ஆசிரமத்துக்கு பர்ணசாலைக்கு வந்து பார்க்கிறார். வந்து பார்த்தா சீதா பிராட்டிய காணும். அங்க எல்லாரையும் கேக்குற, அங்க இருந்திருக்கிற மிருகங்கள், மான் போன்ற மிருகங்கள்லாம் கேக்குற, அங்க இருக்கிற பட்சி எல்லாம் கேக்குற, அங்க இருந்திருக்கிற மரம் செடி கொடி அப்படின்னு எல்லாத்தையும் கேக்குற, அங்க இருக்கிற தேவதைகள் எல்லாம் கேக்குற, நீங்கெல்லாம் சொல்லுங்க, நீங்கெல்லாம் சொல்லுங்க, எங்க சீதை எங்க, எங்க சீதை எங்க, எங்க சீதை எங்க என்பதாக ராமர் கேக்குற. ஒன்னு கூட வாய தரக்கல, சீதை எங்க போனான்றத சொல்லவே இல்லை. இவர் கோபம் வந்துடுத்து. அப்ப அந்த கோபத்துல சொல்ற, நான் லோகத்தையே இப்ப கவுத்து போட்டுறேன் நான் பாருங்க, நீங்க மொத்த பேரும் என்ன பண்ணுங்க, இப்ப சொல்லாத இருந்தீங்கன்னா. அப்ப லக்ஷ்மணன் தான் சமாதானம் பண்ற. அப்படிப்பட்ட சக்தி உடையவர் எம்பெருமான். அது எப்பயோ ஒரு காலத்துல மாத்திரம் அந்த சக்தி இல்லை, எப்பொழுதுமே அந்த சக்தியை உடையவராக எம்பெருமான் இருந்திருக்க. அப்பேற்பட்ட எம்பெருமான் சக்தியை உடைய எம்பெருமான் நம்மளுடைய பாபங்கள் எல்லாவற்றையும் போக்கடிச்சு அபுனரங்குரம் துரிதமஸ்ய லக்ஷ்மி பதிஹி, மறுபடியும் அந்த பாபம் முளைக்காதபடி பண்ணக்கூடிய ஒரு சக்தியை உடையவர் எம்பெருமான். ஆகையால ஒரு க்ஷணமாக இருந்திருக்கிற பரதமர்ப்பணமாகிற சத்திர யாகத்தை பண்ண இதுக்கு பலனாக அவர் கொடுக்கிறவர். நாம இத பண்ணணும் என்பதாக சொல்லுகின்றார். ஆரியபுத்திரா ஏவும் நாவ வர்ணியமான அபவர்க திசா புருஷ கதா பவிஷ்யதி. இதுக்கு மேல அவர் கேக்குற, இந்த புருஷனுக்கு மோட்சம் பெறுகின்ற ஒரு தசை, ஒரு நிலை, அது எப்ப வரும், அத சொல்லணும் நீங்க என்று கேட்கிறாள் சுமதி. அதுக்கு ராஜா சொல்ற, தேவி திரைலோக்கிய வேதினி துசகனாதி துக்க சாகர நிமக்னசிய யதாகமம் யதான்யாயச்ச கேனசித் காரணேன சமுத்தாரஹா சம்பவிஷ்யதீதி சந்தோஷ்டவ்யம் தாவது. நம்மளால தாங்க முடியாத துக்கத்தை நமக்கு விளைவித்துக் கொண்டிருக்கிறோம். சம்சாரத்துல வேண்டு கொண்டு இருந்திருக்கோம். இப்படிப்பட்ட நமக்கு யதாகமம் யதா நியாயஞ்ச கேனசித் காரணம், வேதத்துல சொல்லியிருக்கிற பிரகாரத்துல யுக்திக்கும் நியாயத்துக்கும் இணங்க ஒரு காரணம்ன்றது சம்பவிக்கச்சு, அப்ப நமக்கு இந்த லோகத்தை விட்டு மோட்சத்தை அடையிறதுன்ற ஒரு நிலை நமக்கு ஏற்படும் என்று சொல்லுகின்ற. யதாகமம் வேதத்துல சொல்லிருக்கிற பிரகாரம், ஏதம் இதப்ரேத்ய அபிசம்பவிதாஸ்மி இதி யஸ்ய ஸ்யாதத்தா ந விசிகித்ஸா அஸ்தி. இப்படி பக்தியோக நிஷ்டவனாக இருந்திருக்கிறவனுக்கு அந்த பக்தியோக சித்தி கணக்கு ஏற்பட்டதுன்னாக்க, இதப்ரேத்ய அபிசம்பவிதாஸ்மி, இந்த லோகத்துல கர்மவசியனாக இருந்திருக்கிறவனுக்கு இந்த கர்மபந்தத்தை விடுவித்து அவனுடைய இயல்பான நிலையை அடையும்படியாக பண்ணுகிறேன் என்பதை வேதம் சொல்லுகின்றது. இதுதான் மோட்ச திசை என்பதாக. இது வேதத்துல சொல்லப்படுகின்ற ஒரு நிலை. பக்தியோக சித்தி ஆச்சுனாக்கா அப்ப பண்ணாச்சு. சரி, நியாயம் லௌகிகமாக ஒரு லாஜிக் என்ன இருக்கு அத சொல்ற. ஆசிரித்தாளாக இருந்திருக்கிற யாரெல்லாம் எம்பெருமான ஆசிரியவர்களாக இருந்திருக்காளோ அவ எல்லாருக்கும் எம்பெருமான அடைவதற்கு தடங்களாக இருந்திருக்கிற பாபங்கள் கர்மா, அந்த கர்மாக்கள் எல்லாவற்றையும் போக்கடிச்சு அவர்களுக்கு அவர்களுடைய தன்னை அண்டினவர்களுடைய எண்ணத்திற்கு தகுந்த மாதிரி பலனை கொடுப்பவராக இருந்திருக்கிற மகா கருணை உள்ளம் படைத்தவன் சுவாமி. அப்பேற்பட்ட எம்பெருமான் அவன் திருவடிவாரத்திலே கதறுகின்றவர்களை ஒரு நாளும் விடமாட்டார். கிருந்தாமி சம்பிரத்யகதிஸ்தவாக்ரே அளவுந்தார் சாதிக்கின்றார். நான் பண்ணாத பாப்பங்கள் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு பாப்பங்கள் பண்ணிருக்க. அப்படி பண்ணினதோட மாத்திரம் இல்லாமல் அந்த பாப்பங்கள்லாம் இப்ப பலன் கொடுக்க ஆரம்பிச்சுடுச்சு. இந்த நிலையில நான் இருந்திருக்க இப்ப எனக்கு வேற எந்த வழியும் தெரியல, உன்னுடைய திருவடியில விழுந்து கதறுகின்றேன் என்பதாக சொல்லுகின்ற. அப்படி ஒருவன் எம்பெருமானுடைய திருவடியில விழுந்து கதறினா அவன் பார்த்துட்டு இருப்பானா? பார்த்துட்டு இருக்க மாட்டான். அவனுக்கு கட்டாயம் மோட்சம் கொடுப்பான், அதுதான் சொல்லுகின்றார். இதுதான் லாஜிக். யதா நியாயஞ்ச கேனசித் காரணேன சமுத்தாரா சம்பவிஷ்யதி. எந்த காரணத்தினாலே நம்மளால சொல்ல முடியாது. ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு நமக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணுவேர் என்பதை விவேகன் சொல்லுகின்றார். அந்த மோட்ச திசைன்றது நமக்கு வரும் என்பதாக. நிரபாய தேசிக நிதர்சிதாமிமாம் கமலா சகாய கருணாதிரோகணி கிரமசோதிருஹ்ய கிருதினஹா சமிந்ததே பரிசுத்த சத்வ பரிகர்மிதே பதே. நிரபாய தேசிக நிதர்சிதாம் இமாம். இது சொர்க்கலோகம் இருக்கு. மேல ஏறி போனோம்னா ஒரு ஏணி ஓணுமே, அந்த ஏணியே காமிக்கிற. அந்த ஏணி வேற ஒண்ணு யார் காண்பிச்ச ஏணி? இதோ ஏணி இருக்கு, அங்க பக்கத்திலேயே இருக்கிற ஏணியை கூட நம்ம கண்ணு தெரியாத இருந்தது இத்தனை நாள் வரைக்கும். நம்ம ஆச்சாரியால் அந்த ஏணிய காண்பிச்சு கொடுக்கிறாளாம். அந்த ஆச்சாரியால் எப்பேற்பட்டவளாக இருந்திருக்காம். அவளிடத்துல ஒரு தோஷமும் கிடையாது. நமக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்ற ஒரு பெரிய எண்ணம் ஒண்ணுதான் இருந்திருக்கு. அந்த ஆச்சாரியாளாலே காண்பிக்கப்பட்டதாக இருந்திருக்கிற ஏணி வேற ஒண்ணும் இல்ல, எம்பெருமானுடைய கிருப்பை தான். அந்த எம்பெருமானுடைய கிருப்பையை பற்றி கொண்டால் போருமா? நிரபாய தேசிக நிதர்சிதாமிமாம் கமலா சகாய கருணாதிரோகணி. கமலா சகாய கருண, அந்த பிராட்டியோடு சேர்ந்திருக்கிற பெருமாளுடைய கிருப்பையாகிற ஒரு அதிரோகணி ஏணி, அந்த ஏணிய நாம ஏறிட்டமான போருவோம். அந்த ஏணிய காண்பிச்சு கொடுக்கிறவளாக இருந்திருக்கிறவா நம்ம ஆச்சாரியாள் தான் என்பதை சொல்லுகின்றார். கிரமசோதிருஹ்ய கிருதினஹா சமிந்ததே. ஏணி என்ன படிக்கட்டு படிக்கட்டாதான் ஏறணும், ஒவ்வொரு படிக்கட்டாதான் ஏறணும், தாவ முடியாது. நாலு நாள் படிக்கட்டாலாம் குதிக்க முடியாது, குச்சக்கழ விழுந்துருவோம். ஆகையால அது ஏணியரை கட்டியா பிடிச்சுக்கணும். அந்த பெருமாளுடைய கிருபைய, அந்த திவ்ய தம்பதிகளுடைய கிருப்பையை நம்ம கெட்டியா பிடிச்சுட்டு படிப்படியா படிப்படியா ஏறணும். ஏறினா மேல போயிடுவோம். மேல போயிட்டு போனா சீவைகுண்டத்துல ஒரு பிரகாசம் ஏற்படுமா? அது அந்த ஏணியில படி ஏறினுமானா அந்த பாக்யசாலிகள் ரஜஸ்தமஸ்தனுடைய கலப்பில்லாத சுத்த தத்துவன்ற பரமபதத்துல போய் அப்படியே பிரகாசிச்சுட்டு இருப்பா என்பதாக சொல்லுகின்றார். நிரபாய தேசிக நிதர்ஷிதாமிமாம் கமலா சகாய கருணா தீரோஹணீம் கிரமசோ தீருஹ்ய கிருதினஹா சமிந்ததே பரிசுத்த சத்வ பரிகர்மிதே பதே ஸ்வயமுபசமயந்தீ ஸ்வாமினஹா ஸ்வைரலீலாம் ஸ்வமதமிஹ துஹானா ஸ்வாதுபத்யம் ப்ரஜானாம் நியதம் நியதமியமிதானீம் அன்யதா வா பவித்ரீ நிரவதி சுக சித்யை நிஷ்பிரகம்பானுகம்பா. ஏற்கனவே சுமதி ஒரு கேள்வி கேட்டா, அதுக்கு விவேகன் பதில் சொன்னான். சுமதி கேள்வி கேட்டா, பெருமாள் பரம தயாளுவாக இருந்திருக்கார் என்று சொன்னால் நம்மெல்லாம் இந்த சம்சாரத்துல கஷ்டப்படுறத அவர் பார்த்துட்டு இருப்பாரா, ஆகையால அவர் பரம தயாளுன்னு எப்படி சொல்ல முடியும் என்று ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு விவேகன் பதில் சொல்றார், பெருமாள் பரம தயாளுதான், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. ஆனா ஒரு விஷயம், அவருக்கு ரெண்டு மனைவி இருந்துருக்கா, அந்த மனைவியினுடைய வார்த்தையில கட்டுப்படுறார், அதனால படுற அவஸ்தை தான் நம்ம எல்லாம் படுறது அப்படின்னு. ஒரு மனைவி இருந்தாலே நாம படுற பாடு எப்படி இருக்கும்ன்றது அந்தந்த பர்த்தாவை கேட்டாதான் தெரியும். ரெண்டு பேர் வேற இருந்துட்டாள்னாக்கா அந்த புருஷன் எவ்வளவு கஷ்டப்படுவான்றது தெரியும், சொல்லவே வேண்டாம். இப்ப பெருமாளுக்கு ரெண்டு பேர் இருந்துருக்கா என்று சொன்னார். அந்த ரெண்டு பேர் ஒத்தி லீலா ஒத்தி தயா என்பதாக, அந்த லீலா இழுக்கிற இழுப்புக்கு போனேர்னாக்கா அப்ப இந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் கர்மானுகுணமான பலத்தை கொடுத்து இந்த சம்சாரத்துல சுகதுக்கத்தை அனுபவிக்கும்படியாக பண்ணுகின்றார் என்று சொன்னார். அந்த தயினுடைய இழுப்புக்கு அவர் போனேர்னாக்கா இந்த சம்சாரத்துல உழண்டிருக்கவாளுக்கு மோட்சபரியந்தமான ஐஸ்வர்யத்தை எம்பெருமான் கொடுக்கிறார்னு சொன்னார். இது லோக நீதி தான் நம்ம, ஆகையால இந்த நீதி பிரகாரம் பெருமாள் லீலா பரவசராக இருந்துருக்கச்சே நமக்கெல்லாம் இந்த சம்சாரத்துல வேண்டுன்றிருக்கிற துக்க சுகதுக்க அனுபவம்ன்றது ஏற்படுறதுன்னு விவேகன் அழகா சொன்னார் சுமதிக்கு. இப்போ ஆச்சாரிய அனுகிரகத்தினால கிருபைன்ற ஏணியில ஏறிட்டோம்னாக்கா நாம செய்விகுண்டத்துல போய் பிரகாசிப்போம்னு சொன்னா இப்படி ஏறத்தாழ இப்படி மேலையும் கீழமா பாக்குறாளா சுமதி. கிருபையினால நம்மளால மேல ஏத்திர முடியுமா? இந்த லீலா பிடிச்சு இழுத்தாள்னாக்கா கீழே விழுந்துட வேண்டியதுதானா, இது என்ன பண்றது என்கிற ஒரு சந்தேகம் வருதான். அந்த சந்தேகத்துக்கு ஆச்சரியமா பதில் சொல்ற சுவாமி, ஸ்வயம் உபசமயந்தி ஸ்வாபினஹ ஸ்வைரலீலாம். ஸ்வாமினஹ ஸ்வைரலீலாம், சுவாமியினுடைய நாசனான எம்பெருமானுடைய யதேச்சமான லீலையை தணிக்கின்றாள் இவள். இந்த கிருபா தேவி தயா தேவிக்கு ஒரு பெரிய சாமர்த்தியம் இருந்துருக்கான். லீலா பக்கம் பெருமாள் திரும்பினேர்னா கூட அவரை மறுபடியும் தன் பக்கமாக இழுத்துக் கொள்வதற்கு அவளுக்கு சாமர்த்தியம் இருந்திருக்கு. ஆகையால என்ன பண்றா இவள், என்ன பண்ணுவள், ஸ்வமத மிக துஹான் ஸ்வாதுபத்யம் பிரஜானாம், தன் பக்கம் இழுத்துக்கிறாளாம் பெருமாள். அந்த தயாதேவி பக்கம் பெருமாள் திரும்பிட்டேர்னாக்க ஜனங்களுக்கு பச்சத்தை தான் நல்லத்தை தான் உண்டு பண்ணுவா, வேற ஒன்னும் பண்ண மாட்டா இவள். ஆகையால இதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாதான். அந்த தயாதேவி அப்ப என்ன பிரஜைகளுக்கு ஹிதமாயும் பிரியமாயும் இருக்கிறது, ஹிதமா இருக்கிறதெல்லாம் பிரியமா இருக்கணும்னு அவசியம் இல்ல, பிரியமா இருக்கிறதெல்லாம் ஹிதமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒருத்தன் நோய்வாய்ப்பட்டிருக்கா, அவனுக்கு பிரியமா இருக்கணும்னாக்கா இது நல்ல இனிப்பான மருந்து கொடுத்து இது சாப்பிட்டேனா உன்னுடைய நோய் குணமாயிடும்னு சொன்னோம்னா அப்ப அது பிரியமாவும் இருக்கும் ஹிதமாவும் இருக்கும். ஆனா அவனுக்கு ஆபரேஷன் பண்ணிதான் அந்த நோய் போகணும்னு சொன்னோம்னா அது நிச்சயம் பிரியமா இருக்காது, ஆனா ஹிதமா தான் இருந்துட்டு இருக்கும். ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு அவனுக்கு பிரியமா இருந்துட்டு இருக்கிறது ஹிதமா இருக்காது, அவனுக்கு பிரியமாக இருந்துட்டு இருக்கிற இனிப்பு வகையெல்லாம் அவனுக்கு ஹிதமாக ஆகாது. ஆனா பிரியமாயும் ஹிதமாயும் இருக்கணும்னாக்கா அது பிரியமாயும் ஹிதமாயும் இருந்துட்டு இருக்கிறது தவயாதேவியினுடைய செயல் ஒண்ணுதான், வேற எதுவுமே கிடையாது. அது எப்பவுமே பிரஜைகளுக்கெல்லாம் இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாருக்கும் அந்த திவ்ய தம்பதிகளுடைய தய பிரியமாகவும் ஹிதமாகவும் தான் இருந்துட்டு இருக்கும். இத்த கொடுக்கணும்னு நினைச்சிட்டாள்னாக்கா, இந்த தயாதேவி நினைச்சிட்டாள்னாக்கா பெருமாளை தன் பக்கம் திரும்பிக்கிறா, திருப்பிக்கும்படியாக பண்றாளாம். 12 நியதமியமிதானீம் அன்யதாவா பவித்ரீ நிரவதி சுக சித்தை நிஷ்பிரகம்பானுகம்பா. அவள் ஒன்னும் அசையாமல் இருந்து அந்த ஜீவனுடைய அளவற்றதாக இருந்திருக்கிற இன்பம் அந்த அனுபவத்தை இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கு கேட்கிறோமோ அன்னைக்கு வரும்படியாக அவ பண்றா என்பதாக சொல்லுகின்றார். பிரபத்திக்கும் பக்தியோகத்துக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம், பக்தியோகம் பண்ணமானாக்கா பிராரப்த கர்மாவசானத்துல தான் மோட்சம் ஏற்படும், பிராரப்த கர்மா போகவே போகாது. ஆனா பிரபத்தி பண்ணமானாக்கா எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணமானாக்கா அந்த பிராரப்த கர்மாவையும் போக்கடிச்சு கோலின காலத்துல நாம எப்ப மோட்சம் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த சமயத்துல மோட்சம் கொடுக்க வல்லது அந்த பிரபத்தின்றது. அது யார் பண்றா? தயாதேவி தான் பண்றாளாம். அப்படி எந்த எப்படி எப்படி எல்லாம் யார் யாருக்கு எந்த மாதிரி புத்தி ஏற்படுத்தணுமோ அப்படி புத்தியை ஏற்படுத்துற தயாதேவியினுடைய காரியத்தை சுவாமி தயா சதகத்துல சாதிக்கின்றார். தொதுப சதனோவா மகா பிரளயே பிவா விதரதி நிஜம் பாதம் போஜம் தொதுப சதனாத்து எம்பெருமான் திருவேங்கடமுடையானுடைய தயையை கணக்கு நாம அடங்கிட்டோம்னாக்க அடைஞ்சிட்டோமானால் அப்ப அவ என்ன பண்ணுவள்னா அத்யஸ்வா மகா பிரளயே பிவா. இவள்லாம் பெருமாள் ஒரு கணக்கு வச்சுக்கிறாராம். இவள்லாம் பெருமாளுடைய தயையை கருணைக்கு இலக்கானவர்கள் என்கிற ஒரு கணக்கு வச்சுட்டாருனாக்க அவ எல்லாருக்கும் இவ விரும்பினாக்க இப்பவே மோட்சம் கொடுக்கற, இல்ல இவ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரேன்னா கொஞ்ச நாள் கழிச்சு மோட்சம் கொடுக்கற, இல்லைன்னா கடைசி சமயத்துல மகாப்பிரளய சமயத்துல ஏன்னா அவர்களுக்கு மோட்சம் கொடுக்காது இருக்கிறது இல்ல. திருவேங்கடமுடையானுக்கு எல்லாரும் திருப்பதிக்கு போற, திருப்பதிக்கு போறவா மொத்த பேரும் மோட்சம் ஓணும்னா போற, திருப்பதிக்கு போறவெல்லாம் எனக்கு உடம்பு நல்லா தாவளை ஆகணும், எனக்கு நிறைய பணம் வரணும், எனக்கு நல்ல படிப்பு வரணும், இதெல்லாம் கேட்டு தான் இதுக்கு நான் மொட்டை போட்டுக்கிறேன்னு தான் கேட்டு போறா திருப்பதிக்கு போற கும்பல் மொத்தம். இன்றைய தினத்துல அந்த பெருமாளுடைய கருணைக்கு ஐகிக பலத்துக்காக நீ எம்பெருமானுடைய கருணைக்காக நீ போனையானா கூட பிரார்த்தித்தானா கூட ஒரு கால விசேஷத்துல பிரபத்தி மோட்ச மார்க்கத்துல நம்மளை ஈடுபடும்படியாக பண்ணி நமக்கும் மோட்சத்தை கொடுக்க வல்லவள் தயாதேவி என்பதை அந்த ஸ்லோகத்தினால சுவாமி தெரியப்படுத்துகின்றார். அந்த மாதிரி இங்கேயும் நம்ம எப்ப கேட்கிறோமோ அப்ப நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவள் தயாதேவி, அகல தன்னதீனத்துல பெருமாளை மாத்திடுவள் என்று சொன்னார். அவிரல குணச்சாய மாயாதம பிரதிரோதினி பரிஹத ரஜ பங்கா தாபை ரசங்கடிதா திரிபிஹி மதுரி புதயா மூர்த்தி திவ்யா நிராகிருத கண்டகா வஹதி நிகமாத்து வர்த்தன்யேஷா புரீம் அபராஜிதாம். அயோத்யா அபராஜிதா என்றெல்லாம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு பேர். அந்த அயோத்தியா அபராஜிதான்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஸ்ரீவைகுண்டத்துக்கு இந்த பிரகிருத மண்டலத்திலேருந்து ஒரு ராஜ மார்க்கம் போடுற. இப்ப ஏணின்னா கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு ஏறணும், அதெல்லாம் ஒன்னும் ஒண்ணாமா. இந்த ராஜ மார்க்கத்துல போனா இது எட்டு வழிச்சாலுன்னு சொல்லலாம். இந்த ராஜ மார்க்கத்துல போனா நேரம் போய் அபராஜிதாக்கு போயிடலாமா, அந்த நகரத்துக்கு போயிடலாமா, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிடலாமா. அந்த அபராஜிதத்தை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு, அவிரல குணச்சாயா. ஒரு பெரிய இப்ப இந்த காலம் மாதிரி இல்ல, நம்ம கார்லயும் பஸ்லயும் போறதுக்கு அந்த காலத்துல ராஜ மார்க்கமா இருந்தா கூட அதுல வெயிலே தெரியாத குழு குழு குழு குழுன்னு நடந்து போற மாதிரி எல்லா பக்கத்திலயும் ராஜ மார்க்கத்துலதான் மரங்கள்லாம் இருந்துருக்குமா. துளி கூட இடைவெளி இல்லாமல் அந்த ஒரு ராஜ மார்க்கமாக இருக்கும். எம்பெருமான அடைவதற்கு அந்த மதுசூதனுடைய கருணையை, அந்த கருணைதான் ராஜ மார்க்கமாக இருந்துருக்கு. இந்த ராஜமார்க்கத்துல என்ன விசேஷம் அப்படின்னா, இது இங்கேந்து ஆரம்பிச்சு பரமபுரம் வரைக்கும் இருக்கான், அவ்வளவு நீண்டு இருந்துருக்கிறது. இதுல இருந்துருக்கிற அடர்ந்த மரங்கள்லாம் எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் தான். எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் வாத்சல்யம் மாதுரியம் எல்லாம் இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள், காம்பீரிய வாத்சல்ய மாதுரியங்கள்லாம் இந்த கல்யாண குணங்கள் தான் பெரிய மரங்களாக இருந்துருக்கான். இந்த வழி மொத்தம் நிழல கொடுக்கறதாக இருந்துருக்கு. சரி, ரொம்ப இருட்டா இருந்ததுனால அண்ணிட்ட போக முடியாதே வழியில, அந்த இருட்டு போகணுமே, அந்த இருட்டுக்கு என்ன வழி இருக்கு, மாயா தமஹா பிரதிரோதினி. மாயா தமஹா பிரதிரோதினி, இது மாயாபூதமாக இருந்திருக்கிற சமோத்ரவியம் இருக்க, அதுவே அந்தகாரம். அந்த அந்தகாரத்தை போக்கடிப்பதாக இருந்திருக்கு. அதுக்கடுத்தது என்னன்னா, தமோ குணத்தினுடைய காரியம் இருட்டு, அது போயிடுறது. ரஜோகுணத்தினுடைய காரியம் என்னன்னா, இந்த சேர் மாதிரி இருந்திருக்கு. இந்த வழி சேரும் செகதியாக இருந்துனாக்க அந்த வழியில போக முடியாது. பரிஹிருதரஜ பங்கா, இந்த கிருபையாகிற ஒரு மார்க்கத்துல சேரே இல்ல, இதுல ரஜஸே கிடையாது. ஆகையால அதுவும் போயிடுத்து, ரொம்ப நல்லா இருந்துருக்கு. இது என்ன பண்ணும், இன்னொன்னு தாபைஹி அசங்கடிதா த்ரிபிஹி, த்ரிபிஹி தாபைஹி, மூன்று தாபங்கள்னு சொல்லக்கூடிய ஆத்யாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற தாபங்கள், அந்த தாபங்கள் இல்லாமல் இருக்கக்கூடியது, அதனுடைய சேர்க்கையே இல்லாதது. இது மதுரிபு தயா மூர்த்தி திவ்யா நிராகிருத கண்டகா. நிராகிருத கண்டகா, அதுல சத்ருக்களே இல்லாத. இப்ப அது கல்லு முள்ளுமா இருந்ததுன்னாக்கா அதுல எப்படி நடந்து போக முடியும் மார்க்கத்துல, வழியில கல்லு முள்ளுன்றதே இல்லையா, அப்படி முள் இல்லாத ஒரு இடம். இது க்ஷுத்ரமாக இருந்திருக்கிற சத்ருக்கள், இந்த க்ஷுத்ரமான சத்ருக்கள் ஐகிக பள்ளத்துல ஆசைப்படுறது அந்த எண்ணமே இல்லாத ஏற்படாது இருந்திருக்கு. அப்பேற்பட்டது இது யாரு, தயாமூர்த்திகி வர்த்தனி, தயாரூபமாக இருந்திருக்கிற ஒரு ராஜ மார்க்கம். வஹதி நிகமாது வர்த்தன் ஏஷா புரீம் அபராஜிதம். நிகமஹா வஹதி, நிகமாது, இது என்ன பண்றது, பிரம்மபுரம் வரைக்கும், இந்த பிரம்மபுரமாக இருக்கு. பிரம்மபுரம் சரம சரீரம், அந்த சரம சரீரத்தை அடைவிக்கு, அதாவது அதுலேருந்து ஆரம்பிச்சு வைகுண்ட பரியந்தமாக இருந்திருக்கிற இடத்தை நமக்கு வழி போட்டு காண்பிக்கிறது. இந்த வழியில போயாச்சுனாக்கா அப்புறம் நமக்கு என்ன சிரமம் ஏற்பட போறது. ஆகையால இதுதான் நமக்கு வரக்கூடிய மோட்ச தசை என்பதாக சொல்லுகின்றார் விவேகன் மகாராஜா. அதை கேட்டுட்டு சுமதி ஒரு கேள்வி கேட்கிறார், அரியபுத்திர அபரிமித துரித பரிதஸ ஜந்தோஹோ துக்க சாகராத்து உத்தார வச்சனம் பாலஜன சந்தோஷ வச்சனமிவ உபச்சந்தனம் இது பசாமி. ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மோட்ச தசைன்றது எப்ப வரும், எப்படி மோட்ச தசை வரும், இது நமக்கு எல்லாம் வருமா அப்படின்னு யோசனை பண்ணச்சு. அசிரிமா எம்பெருமானுடைய கிருப்பை, அந்த தயாதேவி பெருமாள் லீலாதேவின்றது வேற பக்கமா திருப்பிக்க வச்சு நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு ராஜ மார்க்கத்தை போட்டு கொடுப்பான். இங்க இருந்து நேரம் போய் சிவகுண்டத்துக்கு போய் உட்காண்டுருவோம், நம்ப அங்க போய் பிரகாஷி போனா சொல்லி சொல்ற. ஆனா இது கேக்கிறதுக்கு சந்தோஷமா தான் இருந்துருக்கு. ஆனா சின்ன பசங்களை அதுக்கு பிரலோபனம் பண்றதுக்காக நாம சொல்ற வார்த்தையாட்டும் நீ சொல்றது இருந்துருக்க, இதெல்லாம் பிராக்டிக்கலா சாத்தியமாகுமா அப்படின்னு கேக்குறேன். பசங்க என்ன பண்ணும், ஊருக்கு போறேன் அப்படின்னு சொன்னா, ஊருக்கு போனாக்க நானும் வரையணும் பசங்கோ இல்ல இல்ல நீ வரவானா அப்படின்னா, சரி அப்ப நான் வரலன்னாக்க எனக்கு எதனா வாங்கி வந்து தரணும் நீனு கேக்கும். உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு கார் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேக்கும். காரணாக்க பொம்மை கார் தான், நிஜம் கார் இல்ல. இந்த காலத்து பசங்க நிஜம் கார கூட கேக்கும். அதுக்காக உனக்கு ஒரு கார் வேணுமா, எத்தனை கார் வேணும்னா, நான் ஒரு டசன் கார் 12 கார் வாங்கிட்டு வரேன் உனக்கு அப்படின்னு. ஓ அப்படியா, சந்தோஷம், பசங்க வாங்கி அப்ப நாளைக்கு பேனா வாங்கி கொடுப்பான்னு கேக்கும் பசங்க. கேட்ட உடனே எத்தனை பேனா வேணும் உனக்கு அப்படின்னு, அவன் கேக்குறது ஒரு பேனா தான், எத்தனை பேனா வேணும்னு கேக்குறது. கேட்டா அப்பா நிஜமாவே அத்தனை பேனா நமக்கு வாங்கி கொடுத்துரு வேற நினைச்சுட்டு, ஒரு ரெட்டிங் பேனா, ஒரு ப்ளூயிங் பேனா, எல்லாமே சேர்ந்து ஒரு பொட்டி நிறைய பேனா வேணும் அப்படின்னா, அவ்வளவுதானே, எத்தனை பொட்டி வேணும், 4 பொட்டி நான் வாங்கி தரேன்னு நாம சொல்ற மாதிரி. ஒரு அப்பா பசங்களை, அப்பா அம்மா பசங்களை பிரலோபனம் பண்றதுக்கு சொல்ற வார்த்தை மாதிரியாக இருந்துருக்கு. நீ சொல்ற வார்த்தையை பார்த்தோம்னாக்க இந்த கருணையாக ஏணில ஏறினா கிடுகிடுன்னு மேல ஏறி போயிடுவோம், மேல ஏறி போயிட்டா அப்படியே பிரகாசமா இருந்துட்டு இருப்போம் சொல்றேன். இந்த பக்கம் அந்த ஏணியாவது ஏறணும், அது ஏறக்கூட வேண்டாம், அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ராஜ மார்க்கமா போயிட்டு போனாக்க நீள ஒரே ரோட்டு போட்டிருக்கு. இந்த தரம சரீரத்திலேருந்து அந்த அபராஜிதான்னு சொல்லக்கூடிய சீவைகுண்டம் வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கருணையாகிற ரோட்டு போட்டிருக்கு, அதுல போலான்னு சொல்றதெல்லாம் பார்த்தோம்னாக்கா பசங்களுக்கு பிரலோபனம் சொல்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நிஜமாவே நடக்குமா, இது பிராக்டிக்கலா என்று சந்தேகமா இருக்குன்னு சுமதி விவேகனை பார்த்து கேக்குறா, ராஜாவை கேக்குறா. அதுக்கு ராஜா என்ன பதில் சொல்றேன்றத அடுத்த வாரத்துல பாக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.